அணுவை பற்றி எப்படி அறிந்தாய்? பாடம் 4. அணுக்களின் கட்டமைப்பு. அணுக்களின் எடையை கண்டுபிடிக்கும் பெரிய போராட்டம் நிறைவு பெற்றுவிட்டது. எல்லா பிரச்சனைகளும் முடியவில்லை. 1824 வான் ஸ்லூபெக் மற்றும் ஃபெடரிக் ஓலர் ஆகிய இரு ஜெர்மன் விஞ்ஞானிகளும் வெவ்வேறு சேர்மங்களில் ஆய்வு புரிந்து கொண்டிருந்தனர். ஆனால் இருவரின் சேர்மங்களிலும் ஒரே வகையான அணுக்கள் ஒரே விகிதத்தில் இணைந்திருந்தன. அப்போதைய வேதியியலை வழிநடத்திய பெர்சலிஸிடம் இந்த விஷயம் கூறப்பட்டது. அவர் தன்னுடைய ஆய்வுக்கூடத்தில் மீண்டும் ஒருமுறை சோதனை செய்து பார்த்தார். அவருக்கும் அதே முடிவுதான் கிட்டியது. பெர்சிலியஸ் இவ்வகை சேர்மங்களுக்கு சம வெகுதி என்று பொருள்படும் ஐசோமர்ஸ் என்னும் பெயரை சுட்டினார். இதன் பின்புதான் அணு கட்டமைப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறியது. பெரும்பாலும் கார்பன் அணுவை கொண்ட மூலக்கூறுகள் ஐசோமர்களாக இருந்தன. கரிம சேர்மங்களில் கார்பன் அணுக்களோ பிரதானமாக இருந்ததால் அவை பெரும்பாலும் ஐசோமர்களாக இருந்தன. இந்த சேர்மங்கள் மனித உடலின் கிட்டத்தட்ட எல்லா செயல்பாடுகளிலும் பங்கு பெற்று இருந்ததால் இவற்றை பற்றிய ஆய்வு முக்கியம் வாய்ந்ததாக அமைந்தது. சிறிய சேர்மங்களில் அணு கட்டமைப்பை கண்டறிவது விஞ்ஞானிகளுக்கு சிரமத்தை அளிக்கவில்லை. ஆனால் கரிம சேர்மங்கள் பலவும் 100க்கும் மேற்பட்ட அணுக்களை கொண்டு கட்டமைக்கப்பட்டவை. அணுக்கள் மிக மிக சிறியவை என்பதால் ஒரு சேர்மத்தில் 1000 அணு இருந்தாலும் அதை கண்ணால் பார்க்க முடியாது. அப்படியென்றால் அணு கட்டமைப்பை கண்டறிய என்ன வழி? எட்வர்ட் ஃப்ராக்லாண்ட் என்னும் ஆங்கிலேய வேதியியல் நிபுணரே இந்த பாதையில் முதல் காலடி எடுத்து வைத்தவர். கரிம சேர்மங்களில் குறிப்பிட்ட உலோக அணுக்களை சேர்த்து பார்த்ததில் ஒரு சேர்மத்தில் எப்போதும் ஒரே அளவான உலோக அணுக்கள் தான் அமையும் என்பதை அறிந்தார். இந்த ஆய்வின் முடிவில் அவர் கூடுகை எண் வேலன்ஸ் நம்பர் என்னும் கருத்தை முன்வைத்தார். அதாவது ஒரு வகை அணு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலேயே மற்ற அணுகளுடன் இணையும். உதாரணமாக ஹைட்ரஜன் கூடுகையின் 1 என்பதால் அது ஒரே ஒரு அணுவுடன் தான் இணைய முடியும். ஆக்சிஜன் கூடுகையின் 2, எனவே ஒரு ஆக்சிஜன் அணுவால் 2 அணுக்களுடன் இணைய முடியும். 1858 ஸ்காட்லாந்து வேதியியலாளரான ஆர்சிபால்ட் ஸ்காட் கூப்பர் அணு பிணைப்பு என்ற ஒரு கருத்தை முன்வைத்தார். அதாவது அணுகளுக்கு இடையே பிணைப்பு இருப்பதால் தான் மூலக்கூறுகளையும் சேர்மங்களையும் நம்மால் காண முடிகிறது என்றார். அணு பிணைப்பை முன்வைத்து எவ்வாறு மூலக்கூறு குறியீட்டை எழுதுவது என்றும் இவரே கூறினார். உதாரணத்திற்கு ஹைட்ரஜன் அணுவிற்கு கூடுகையின் 1, அதை ஹெச் என்று குறிப்பிடலாம். 2 அணுக்களை கொண்டிருப்பதால் ஹைட்ரஜன் மூலக்கூற்றை H-H என்று குறிப்பிடலாம். கார்பன் மோனாக்சைட்டில் ஒரு பிணைப்பு பயன்படுத்தப்படாமல் இருப்பதால் C=O என்றும் எழுதலாம். எனினும் கார்பன் மோனாக்சைடு எளிதில் ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடாக மாறிவிடும். கரிமம் சாரா சேர்மங்களில் இந்த கொள்கையை பொருத்தினாலும் கரிம சேர்மங்களின் கட்டமைப்பை கண்டுபிடிப்பது மிக சிரமத்தை அளித்தது. கேகுலே தன்னால் இயன்ற முடிவிற்கு நிறைய சேர்மங்களின் வடிவத்தை கண்டுபிடித்து அவற்றை 1858 வெளியிட்டார். தன்னுடைய கண்டுபிடிப்புகள் சரியான பாதையில் தான் செல்கிறதா என்றறிய கேகுலேவிற்கு சேர்மங்களின் நிறை துல்லியமாக தேவைப்பட்டது. அகில உலக வேதியியல் மாநாட்டில் கன்னிச்சாரோ நிறை சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தீர்த்ததும் கேகுலேவிற்கு தன்னுடைய வழி சரியான வழி என்று புலப்பட்டது. கேகுலே தன்னுடைய கூடுகையின் கொள்கையை வெளியிட்டதும் அணு கட்டமைப்பு ஆராய்ச்சி ஜோராக நடந்தது. ஆனாலும் எல்லா விஞ்ஞானிகளுக்கும் புரியாத புதிராக இருந்தது. பென்சின் C6H6 என்னும் மூலக்கூறு 6 கார்பன் அணுக்களையும் 6 ஹைட்ரஜன் அணுக்களையும் கேகுலே சொன்ன கருத்துக்களின்படி யாராலும் இணைக்க முடியவில்லை. எதேச்சையாக 1865 இந்த முடிச்சையும் கேகுலேவை அவிழ்த்தார். ஒரு நாள் குதிரையில் பூட்டப்பட்ட வண்டியில் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது அப்படியே தூங்கி போனார். கனவில் அவர் முன் கார்பன் அணுக்கள் சுழன்று கொண்டிருந்தன. திடீரென்று கார்பன் அணுக்கள் ஒன்றன் வாளை மற்றொன்று பிடித்து கொண்டு வளையங்களாக வலம் வந்தன. கேகுலேவிற்கு விடை கிடைத்துவிட்டது. 1874 டச் வேதியியலாளரான வான்ட் ஹாஃப் 3D எப்படி அணு கட்டமைப்பை குறிப்பிடுவது என்பதை எடுத்துரைத்தார். கணிப்பொறி வந்த பின்பு இந்த வேலை இன்னும் முன்னேற்றம் அடைந்தது.